इति विकसित भक्ते रुत्थिताम वेंकटेशात् बहुगुण रमणीयां भक्ति गोदा स्तुतिं यः स भवति बहुमान्य श्रीमतो रंगभर्तुः चरण कमल सेवां शाश्वतीम् अभ्युपैष्यन्। श्रीमती கோதாயை நமஹ, ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இன்றைய தினம் நாம் ஸ்ரீ கோதா ஸ்துதியினுடைய பலஸ்துதியாக அமைந்துள்ள 29வது பத்தியத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த 29வது பத்தியத்தோட ஸ்ரீ கோதா ஸ்துதியானது பூர்த்தியாகிறது. ஸ்ரீ கோதா ஸ்துதின்றது நம் சுவாமி ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனால் ஸ்ரீவில்புத்தூரில் ஸ்ரீவில்புத்தூரில் எழுந்திருக்கக்கூடிய கோதா பிராட்டியை பற்றிய கோதா பிராட்டியை அவரை ஸ்துதி செய்தது இந்த நூல். இந்த நூலுடைய ஒரு பயன், அதாவது ஒரு கவி நிர்பந்தம் இல்லைனா கூட அந்த ஒரு கிரந்தத்தை வாசிக்கிறதுக்கு அதுக்கு என்ன பயன்றதை தெரிவிக்கணும். தெரிவித்தா அதை வாசிக்கிறவாளுக்கு அந்த அதே உத்தேசம் இருந்தால் அதை அவனெல்லாம் எடுத்து வாசிப்பான்ற ஒரு சாமானியமான ரீதி. இது ஆழ்வார் பிரபந்தங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு ஒரு ஆழ்வாரும் பெரும்பாலும் அவர்கள் அந்த பத்தியத்தை எழுதி முடிக்கச்சு கடைசி பாசுரத்தில் அந்த நூறு பையன் அவர்கள் இதை பெறுவார்கள் அதை பெறுவார்கள்னு அவ அழகாக சாதிக்கிறார். அது மாதிரி இங்கே என்ன சாதிக்கிறாருன்னா பகுமான்யக பவதி, பவத்தினா ஆகின்றான், பகுமான்யகனா மிகவும் மதிக்கத்தக்கவனாக ஒரு பெருமதிப்பை அடைகின்றான். பகுமான்யம்னா ரொம்ப வசதியாக மதிக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்தானத்தை அடைகிறான். இப்போ எப்படி கிடைக்கும் அந்த பகுமான்யம்? ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கு பகுமான்யகன்ற விஷயம் ஒரு அந்தஸ்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், சரணகமல சேவாம் சாஸ்வதியும் அபியுபைஷன்னு, சாஸ்வதமாக இருக்கக்கூடிய சரணகமல சேவாம் எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை அதில் கைங்கரியம் சேவான கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை அபியுபைஷன்னு சொன்னால் பெறுபவனாக பெற்றுக்கொண்டு, இது வந்து அபியுபைஷன்ன்றது சத்ரந்தம், அதை பெற்றுக்கொண்டு அது எப்படிப்பட்டது? சாஸ்வதீம் சாஸ்வத்து இங்கே சேவாம் இருக்கிறது சாஸ்வதீம் ஆயிட்டு, சாஸ்வதீம் சரணகமல சேவாம் நித்தியமான அதான் நமக்கு சொரூபத்துக்கு ஏற்றதான ஒரு காரியம்னு கேட்டால் கைங்கரியம் பண்ணுறது தான். அது எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளில் சரண கமல, சரணம்னா திருவடி கமலம்னா தாமரை, சரணகமல சேவாம் அந்த திருவடி தாமரைக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு பேற்றை அபியுபைஷன்னு பெறுபவனாக அவனுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பானது ஏற்படுகிறது. அப்படிப்பட்டவனாக அவன் மாறுகிறான். யாருடைய சரணகமல சேவம் சொன்னால் அது பெருமாளுடையும் தெரியும். இருந்தாலும் அதை சொல்றதுக்கு ஸ்ரீமதோ ரங்கபர்த்துஹு, ஸ்ரீமதா ரங்கபர்த்துஹு, ஸ்ரீமதோ ரங்கபர்த்துஹு ஸ்ரீமான் அப்படின்னா பிராட்டியோடு சேர்ந்தவன். ஸ்ரீமதான்றது ஷஷ்டி விபக்தி ஏக்க வச்சனம். அப்படிப்பட்டவனுடைய விட்டு விலகாத பிராட்டியை கொண்டவனாக, அகலகளில் இறையும் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட பிராட்டியோடு சேர்ந்திருப்பவனாக இருக்கக்கூடிய ரங்கபர்த்துஹு, ரங்கபர்த்தா பர்த்து சப்தம் ரங்கநாதன் அர்த்தம், திருவரங்க பெருமாள் அர்த்தம். ரங்கபர்த்துஹுன்றது அப்போ ஷஷ்டி விபக்தி ஏக்க வச்சனம். அந்த திருவரங்க பெருமானுடைய பெரிய பிராட்டி கஷணநேரமும் விட்டு பிரியாத எம்பெருமானுடைய சாஸ்வதியும்னா சாஸ்வதமான திருவடி தாமரையை அது உள்ள கைங்கரியத்தை பெற்று அப்படின்னு அர்த்தமாக இருக்கு. இப்போ எவன் அப்படின்ற சகனா அவன் பெறுகிறான், அந்த ஜீவாத்மா பெறுகிறான். இப்போ அவன்னு சொல்ல எவன்னு சொல்லணும், எப்படிப்பட்டவன்னு சொன்னால் யஹ பக்தி, எவன் கூறுகின்றானோ சொல்லுகின்றானோ பாராயணம் செய்கின்றானோ, எதை பாலனம் செய்கின்றான்னு கேட்டால் கோதாஸ்துதியும், இந்த கோதாஸ்துதியை எவனொருவன் பாராயணம் செய்கின்றானோ அவன் இப்படிப்பட்ட தன்மையை அடைகின்றான். அப்புறம் அந்த கோதாஸ்துதிக்கு ஒரு ஏற்றம் இருக்கணுமே, அப்படி என்ன ஏற்றம் இருக்குன்னு கேட்டால் ரமணீயாம், ரமணீயன்னு சொன்னால் ரொம்ப அழகியதுன்னு அர்த்தம், ஸ்லாகிக்கக்கூடியது ஸ்லாகிக்க தகுந்தது. இங்கே ரமணீயா ஸ்துதி, ஸ்துதியாக இருக்கிறது ஸ்ரீலிங்கமாக இருக்கிறதுனால ரமணீயா, ஸ்துதிமானது தித்தியா பக்தி இருக்கிறதுனால ரமணீயாம் ஸ்துதி. எவ்வளவு அழகு, எப்படி அதற்கு அழகுன்னு கேட்டால் பகுகுண ரமணீயம், பல குணங்களால் அதற்கு அழகு, பல குணங்களால் ரமணீயம் கோதாஸ்துதி, அழகியதான இந்த கோதாஸ்துதி. இப்போ இந்த அழகு எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டால் பகுகுண ரமணீயம், இந்த கோதாஸ்துதியும் ஒரு மாலை தான். இதில் நிறைய அந்த குணங்கள்லாம் கூடியிருக்கு. இந்த குணங்கள்லாம் எப்படிப்பட்ட குணங்கள் அப்படின்னு கேட்டால், சொற்சுவை என்ன, பொருட்சுவை என்ன, மேலும் அழகிய உபமானங்கள், உபமாலாம் கொடுத்துருக்கார். அழகிய உபமான உவமையெல்லாம் கொடுத்து மிக அற்புதமாக செய்திருக்கக்கூடிய செய்யப்பட்டுள்ள இந்த கோதாஸ்துதியின் அர்த்தமாகுது. இந்த கோதாஸ்துதி எப்படி தோன்றிட்டு அப்படின்னு கேட்டால், உத்திதாம், உத்திதாம்னா தோன்றியது. இதுவும் ஸ்துதிமுக்கு விசேஷனம், உத்திதாம் கோதாஸ்துதி, தோன்றியதாக இருக்கக்கூடிய. இதுவும் தித்தியாபிரத்தி ஏக வச்சனம். எப்படி தோன்றியதுன்னு கேட்டால், இதி உத்திதாம், இவ்வாறு தோன்றியதாக இருக்கக்கூடிய. எங்கிருந்து, வெங்கடேஷாத்து, வெங்கடேஷாத்துன்னு சொன்னால் வெங்கடேஷன் எனப்படும் கவியிடம் இருந்து, பஞ்சமிபக்தி ஏக வச்சனம், அவரிடமிருந்து. இந்த வெங்கடேஷ கவிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், விகசித பக்தேகே, பக்திஹி விகசித பக்திஹி, மலர்ந்த பக்தி. பக்தி நமக்குள்ள பக்தின்றது ஞானம்தான், எல்லாருக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே இருக்குது, அது மேனிஃபெஸ்ட் ஆகணும். அது மேனிஃபெஸ்ட் யாருக்கு ஆயிருக்கோ அவருக்கு விகசித பக்திகின்னு பெயர். இப்போ விகசித பக்திகின்றது இகாரத சப்தம் ஆயிடுச்சு, ஹரிசப்தம் மாதிரி. விகசித பக்தேகேன்றது அதனுடைய பஞ்சமிய பக்தி ஏகவச்சனம். இப்படி மலர்ந்த பக்தி உடையதான வெங்கடேஷன் என்னும் கவியிடமிருந்து தோன்றியன்னு போட்டுனர். ரொம்ப அற்புதமாக, தான் செய்தேன்னு சொல்லலை, அதாவது பக்தியானது நமக்குள்ளே மலர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் அதுவே நிறைய புஷ்பங்களை உண்டு பண்ணி இந்த மாதிரி அழகிய மாலையை அதுவே பண்ணிடும், எம்பரமாகவே பண்ணிக்கொள்வான்னு தாத்பரியம் அதற்கு. இப்போ இவருக்கு எப்படி இந்த பக்தியானது விகசித்தது அப்படின்னு கேட்டால், அதுக்கு வித்வத் சேவா விமல மனசான்னு பகவதியான சோபானத்தை சொல்லியிருக்க. விமலமான மனசு வேணும், விமலமான மனசு இருந்தால் பக்தியானது ஏற்படும். இப்போ நமக்கு ஏன் ஏற்படலை, அல்லது நமக்கு ஏன் குறைவாக ஏற்பட்டிருக்கு, சுவாமி மாதிரி ஏன் ஏற்படலைன்னு சொன்னால், நமக்கு கலுஷமாக இருக்குது புத்தி, அந்த காலுஷ்யம்லாம் போகணும். அதுக்கு வித்வத் சேவா விமல மனசா, ஆச்சாரியர்களுக்கு பாகவதோத்தமர்களுக்கு நாம் சேவையை பண்ண பண்ண, கைங்கரியம் பண்ண பண்ண, நம்மளுடைய மனசானது ஒரு சுத்தத்தை அடைகிறது. சாஸ்திரங்கள் நம்ம நியமங்களை நல்லா பின்பற்ற நம்முடைய மனசானது ஒரு சுத்தியை அடைகிறது. அந்த சுத்தி ஏற்பட்டுதான் நமக்கு அந்த பக்தியானது மலர்கிறது. இப்போ அதுக்கு என்ன ஹேத்து, இப்போ எப்படி ஒரு சில பேருக்கு மட்டும் அந்த கைங்கரியம் பண்ணுறதுக்கு புத்தியானது ஏற்படுதுன்னு கேட்டால், பிரபுத்த குரு வீக்ஷணன்னு அழகாக 29வது பத்தியத்தில் ஸ்ரீ அபிதி ஸ்தவத்தில் சுவாமி சொல்கிறார், பிரபுத்த குரு வீக்ஷணன், அதுக்கும் ஆச்சாரிய கடாட்சம் தான் வேணும். அப்போ நன்றாக சிறந்த ஞானத்தையுடைய ஆச்சாரிய கடாட்சம் நம்ம மேலே போய் நம்ம மேலே விழும். அதுக்கு நம்ம ஆச்சாரியனிடத்தில் போய் பிரார்த்திக்கணும். அப்படி பண்ணச்சே அது கைங்கரியத்தில் போய் பரிவசித்து அந்த கைங்கரியத்தை பண்ண நமக்கு மனசில் ஒரு சுத்தமானது ஏற்பட்டு அதற்கு பிறகு பக்தியானது தோன்றும். இது அழகாக தன்னுடைய பத்தியங்களில் அங்கங்கே சுவாமி தெரிவிக்கிறார். அப்படி மலர்ந்த பக்தியுடைய வெங்கடேஷன் என்னும் கவியிடமிருந்து இவ்வாறு தோன்றியதாக இருக்கக்கூடிய பலவித அதிசயங்கள் உண்டு, குணங்களால் மிகவும் சோபையோடு கூடியிருக்கக்கூடிய அந்த கோதாஸ்துதியை எவனொருவன் சொல்லுகின்றானோ, கூறுகின்றானோ, பாராயணம் செய்கின்றானோ, அவன் பெரிய விளையாட்டை விட்டு என்றும் பிரியாமல் இருக்கக்கூடிய ரங்கநாதனுடைய அவனுக்கு சாஸ்வதமான கைங்கரியம் செய்யும் பேரை பெற்று அவன் அதனாலேயே மிகவும் போற்றத்தக்கவனாக ஆகின்றான்னு தாத்பரியம் இந்த பரஸ்பதிக்கு. ஒரு அண்மையத்தை பார்த்தோம்னா, விகசித பக்தேகே வெங்கடேஷாத் இது உத்திதாம் பகுகுண ரமணீயாம் கோதாஸ்ததிம் யஹ பக்தி சஹ ஸ்ரீமத ரங்கபர்த்துரு சாஸ்வதிம் சரணகமல சேவாம் அபிபைஷன் பகுமானியஹ பவதி. விகசித பக்தேகே வெங்கடேஷாத், மலர்ந்த பக்தியுடைய வெங்கடேஷன் என்னும் கவியிடமிருந்து பஞ்சமி பக்தி, இது உத்திதாம், இது உத்திதாம் சொன்னால் இது இவ்வாறு, தஸ் இவ்வாறு தோன்றியதாக இருக்கக்கூடிய பகுகுண ரமணியாம், பல குணங்களா, அது சொற்சுவை என்ன, பொருட்சுவை என்ன, பலவிதமான சுவைகளோடு கூடிய அழகியதாக இருக்கக்கூடிய கோதாஸ்துதி, இந்த கோதாஸ்துதியை யஹ, யஹன எவன் ஒருவன் பக்தி சொல்லுகின்றானோ, வச்சு தாத்து சஹ அவன் ஸ்ரீமத ரங்கபத்துகு ஸ்ரீமதோ ரங்கபத்துகு, பெரிய பிராட்டியோடு இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதனுக்கு சாஸ்வதியும் சரண கமல சேவாம், சாஸ்வதாம் நித்தியமாக இருக்கக்கூடிய திருவடித்தாமரையுடைய கைங்கரியத்தை அபிபைஷன்னு அதை பெற்றுக்கொண்டு பெறுபவனாக பகுமானியக பவதி, அனைவராலும் போற்றத்தக்கவனாக ஆகின்றான், மிகவும் மதிப்புக்கு உரியவனாக ஆகின்றான்னு அழகாக சாதிச்சு தலை கட்டுகிறார் இந்த ஸ்ரீ கோதாஸ்துதி என்னும் சிறந்த ஒரு நூலை நம் சுவாமி தேசிகன். இதோட இந்த கோதாசரி உபன்யாசமானது பூர்த்தியாகுது. அரியன் வந்து வெறும் ஒரு வியாஜம்தான், புஸ்தகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்த மாதிரி தான் அந்த கவிதை பண்ணியிருக்கேன். புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு அடியனுக்கு புத்தி அந்தளவுக்கு இன்னும் விகாசத்தை அடையலை, பக்தியும் இல்லை. இந்த உபன்யாசங்கள் அரியன் பண்ணுறதுக்கு கிருதஜ்ஞதை தெரிவிச்சுக்கணும். முதல் கிருதஜ்ஞதை, இதை ஒரு நியமனம் கொடுத்தா இந்த மாதிரி கோதாசரி உபன்யாசம் பண்ணணும் இந்த மாதிரி மாசத்துக்குன்னு ஸ்ரீமான் வீரவல்லி ரகுநாதன் சுவாமி எத்தனையோ பல கைங்கரியங்களை அவர் இந்த சுவாமி பண்ணியிருக்கார். அந்த கைங்கரியத்தில் அடியனுக்கும் அடியனை நியமித்து இந்த ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது. இந்த மார்கழி மாதத்தில் இந்த கோதாஸ்தி உபன்யாசத்தை பிரதி தினம் ஒரு பத்தியம் மூலமாக இவ்வளவோ குறைகள் இருக்கலாம், இது பெரிய விஷயம், இது மகான்கள்லாம் எடுத்து பண்ணணும். இருந்தாலும் ஒரு ஆசையினால் அடியனை எடுத்து பண்ணிட்டேன். ஒரு சாகசத்தினால் எவ்வளவோ பிழைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் பாகவதெல்லாம் பொறுத்துண்டு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கொடுங்கோ, தைரியமாக தாராளமாக கொடுங்கோ, அடியன் திருத்திக்கிறேன். புஸ்தகத்தில் இருந்து தான் அடியன் போட்டிருக்கேன், இந்த சொல்லியிருக்கேன். இதில் இன்னொரு கிருத்தஜதை பௌண்டரிகபுரம் ஆசிரமத்துக்கும் அதில் எழுந்து இருக்கக்கூடிய ஆச்சாரிய குரு பரம்பரைக்கும் நிச்சயமாக தெரிவிக்கணும். இப்போ இருக்கக்கூடிய சுவாமி அவரும் அடியன் ஆதரிச்சுருக்கார். அடியனுக்கு ரொம்ப அடியன் மேல் ரொம்ப அவருக்கு ஒரு அன்பு வாத்சல்யம். அவருடைய பூர்வாசிரமத்தில் திருத்தோப்பனார் இருந்த அந்த சுவாமி அவருடைய நியமனத்தில் நிறைய புத்தகங்கள் போட்டா பொண்டிபுர ஆசிரமத்தில். அந்த புத்தகங்கள் தான் கை கொடுக்கறது எல்லாமே. இந்த மாதிரிலாம் பார்த்து சொல்கிறதுக்கு இது ரொம்ப சிரமம்தான், வியாக்கியானம் இல்லாமல். அந்த சுவாமி அவருடைய தோப்பனார் அப்படி அந்த குரு பரம்பரையில் தோன்றிக்கக்கூடிய அனைத்து ஆச்சாரியர்கள், அடியனுடைய ஆச்சாரியர்கள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமதாந்தவன் குரு பரம்பரை சேர்ந்தவர்கள், ஸ்ரீ அகோபில மடத்தைச் சேர்ந்த ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாருக்கும், எல்லா சுவாமிகளுக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞதை தெரிவிச்சுக்கிறேன். அடியனுடைய கலக்ஷேப ஆச்சாரியன் ஸ்ரீமன் பத்திப்பட்டு தேவனாரலகம் மங்கிபுரம் மதுனாவாச்சாரியார் மடத்தில் ஸ்ரீகாரியமாக இருக்கார், அடியனுடைய குரு ஸ்ரீமான் முகுந்தாச்சாரியார் மற்றும் அனைவருக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞதை தெரிவிச்சுட்டு இந்த கோதாசரி உபன்யாசத்தை அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகோஷாலே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுருவே நம, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம, ஸ்ரீமத்யை கோதாயை நம.